Namo namo namo namo nama Shivaya vo. Namo namo namo namo nama Shivaya vo. Nama Shivaya, nama Shivaya, Shiva Shivaya vo. Nama Shivaya, Shiva Shivaya vo. Hara hara Shiva me Aruna chalane, Hara hara Shiva me Anna malaye. Namo namo namo namo Shivayavo, jada mudi kudal kadal nama Shivayavo, hara hara Shiva me Aruna chalane. Jodi maya mana malai jnana guru vaadum malai, vanamadi od palar koodum malai. நீர்தனை பூசுபவர் தேடும் மலை, கூடுமடியார்களுடன் பேசும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம், சுடர் விடும் மலை குகை நம சிவாயவோம், ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. ஆவாரங்காட்டு மலை தேவாரம் கேட்கும் மலை, கூறாத பொருள் எல்லாம் கூறும் மலை, தீயாய் தகிக்கும் மலை, அந்த எருமை ஏறும் யமனை மிதிக்கும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம், இதம் தரும் பதம் தரும் நம சிவாயவோம், ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. வேதமலை ஞானமலை மோனமலை கோடியுகமானமலை, ஆதிசிவன் வாழும் மலை தீப ஒளி ஏற்றும் மலை சீற்றமலை, வாட்டமுடு வந்தவரை தேற்றும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோ, அகார உகார மகார நம சிவாயவோ, ஹர ஹர சிவமே அண்ணாமலையே. மஞ்சு உலவும் மலை மாமுனிவோர் வாழும் மலை, தஞ்சம் தர துடிக்கும் ஞானமலை, அஞ்செழுத்தை நெஞ்சில் நிறைக்கும் மலை, நீரணியும் நெற்றி எல்லாம் கொஞ்சும் மலை அண்ணாமலை. நமோ நமோ நமோ நமோ நம சிவாயவோம், உமாபதே சதாசிவா நம சிவாயவோ, ஹர ஹர சிவமே அருணாச்சலனே. மாது ஒரு பாகனன ஆனமலை,